மழை மழை பெய்யணும், அதுக்கோசம் யாகம் பண்ண ஜலம் வரணும்னா, நல்லா ஜலம் கொட்டி தின்னாக்க அப்ப என்ன ஆகும், நகரமே நாடே ஊரே எல்லாமே சூக்ஷமா இருக்கும். அதனால தானியங்கள்லாம் நல்லா விளையும், தானியங்கள்லாம் நல்லா விளைஞ்சா நாம எல்லாம் நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட்டு வந்த உடம்பு நல்லா ஸ்திரமா ஆகும், திருடமான உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், அனாரோக்கியம் வரக்கூடாது. ஆரோக்கியம் போயிடுச்சுனாக்க அவனால உபாதனமே பண்ண முடியாது. சொல்ற பாருங்க, சவுண்ட் நாலேஜ் அண்ட் சவுண்ட் பாடி அப்படின்ற நல்ல பலம். இதை வந்து இன்னும் புதுசா வாங்கிட்டு சொல்ற நம்ம உபரணம் சொல்றது நாயமாத்மா பலஹீனே நடப்பியா அப்படிங்கிறது. இந்த பரமாத்மா இருக்கானே அவனை பலஹீனமா இருக்கிறவனால அடைய முடியாது. என் உடம்பு நல்ல தெம்பா இருக்கணும், மனசு தெம்பா இருக்கணும், திருடமான புத்தி இருக்கணும். நம்மளால நல்ல உபாதனம் பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும், அதுக்கு உடம்பு நல்லா பலமா இருக்கணும். உடம்பு நல்லா பலமா இருக்கணும்னா அதுக்கு போகம் வேணும், போகம் வேணும்னா அதுக்கு நல்ல ஜலங்கள் நல்ல பயிர்கள்லாம் நல்லா வளரணும், அவைகள்லாம் வேணுமா, அதெல்லாம் வேணும்னுட்டு ஒத்த பண்றான். அங்க சுவார்த்த புத்தி இல்லை, அங்க பெருமாளுக்கு பெருமாளை குறிச்சு மோட்சம் பண்ண உபாசனம் பண்ண முடியும், அந்த உபாசனத்துக்கோசரம் தான் இந்த பிரவர்த்தியே. அதனால இவன் உபாசனம் பண்றான், உபாசனம் பண்ணி இவனுக்கு இது கிடைக்கிறது, அந்த ஜலம் அன்னம், அன்னம் போக்கிய வஸ்துக்கள்னு அர்த்தம், அவைகள்லாம் கிடைக்கிறது. ஏன்னா இது நம்ம சொல்ற வாக்கியம் இல்ல, ஸ்லோகம் எடுத்திருக்கிறது ஸ்ரீமத் ரகசத்ரேசார்த்தம். சரீராரோக்கியமர்த்தம் போகாம் செய்வானுஷங்கிகாம் ததாபித்யாயினாம் நித்யம் அபவர்க்கப்ரதோ ஹரி அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பு நல்லா இருக்கணும், நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சரீர ஆரோக்கியம். ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னாக்க அதுக்கு பணம் இருக்கணும், அர்த்தம், அர்த்தம் நல்லா இருந்ததுனாக்க போகங்கள் கிடைக்கும். இவைகள்லாம் பிரம்ம வித்யக்கு ஆணுரங்கிகமா இருக்கும், ஆணுரங்கிகம்னா அதனுடைய தொடர்புடையவைகள், அது தொடர்புடையவர்களா இவைகள்லாம் இருக்கும். அதனால இவங்க அத்தனையும் வேணும் நமக்கு, சரீரம் ஆரோக்கியம் போகம் தனம் எல்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தாத்தான் நம்மளால உபாதனமே பண்ண முடியும். உபாதனம் ஒருத்தன் பண்றேன்னு சொன்னாக்க அதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவேன், ததாதி தியாயினாம் நித்யம் அபவர்க்க பிரதோஹரி, மோட்சத்தையே எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தன் உபாதனம் பண்ண ஆரம்பிச்சான்னு அவனுக்கு என்ன என்ன ஆனுஷங்கிகமாக அந்த மோட்சத்துக்கு தொடர்புடையவைகள் உபாசனத்துக்கு தொடர்புடையவைகள் அவன் அனைத்தையும் எம்பெருமான் பரிபூர்ண கிருபையோட அனுகிரகிக்கிறான். அப்படி அனுகிரகிச்சுட்டா நமக்கு என்னதான் கிடைக்காது. அதனால இது முக்கியம், இதுக்கோசம்னா இது இந்த ஸ்லோகமே வந்தது. இப்போ இந்த ஸ்லோகம் வந்ததே அதுக்கோசரம் தான், அது சொல்றதுக்கோசம் சுவாமி சாய்க்கிற ஸ்லோகம். அதனால ஐகாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு, அந்த அதிகரணத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், முக்தி பலாதிகரணம் இருக்கட்டும் பதினஞ்சாவது அதிகரணம், ஏன்னா மோக்ஷு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறாங்க அவனுக்கோ அதன் அதற்குன்னு சொன்னா சரி. ஆனால் இந்த ஐகாதிகரணம் வந்தது என்னத்துக்கோசரம் அப்படின்னு கேள்வி வந்தாக்கா அதற்கு ரெண்டு சமாதானம் சாய்க்கிறான் சுவாமி. லோகத்துல ஐகிக பலங்களுக்கு வேண்டிய வித்தியை எல்லாம் இருக்கே இவைகள்லாம் வந்து நிர்வீக்கணமா இருக்கும், சீக்கிரமா கிடைச்சிடும் அப்படின்லாம் லோகத்துல புத்தி இருக்கு, ஒரு எண்ணங்கள் அபிப்பிராயம் இருக்கு எல்லாருக்கும். அதனால அதுல சீக்கிரம் போயிடுவா, அதுல பிரவர்த்திச்சிருவா, அப்படிப்பட்ட பிரவர்த்தினா தப்பு, அதுலயும் அவசியம் வருது, அவசியம் வருது அது. அதனால அதுலயும் தடை இருக்கு, மோட்ச வித்தியிலையும் தடை இருக்கு, இந்த வித்தியிலையும் தடை இருக்கு, ரெண்டு வித்தியிலையும் தடை இருக்கிறதுனால அது எதுக்கு நீ ஐக்கிய படத்துக்கு போகணும்,

அதுல எத்தனையோ தடங்கல்கள் வரலாம். அந்த தடங்கல்களை போக்கடிக்கணும்னாக்கா அதற்கு நாம் அவசியம் இத பண்ணிதான் ஆகணும். இந்த பிரம்மவித்யானிஷ்டன் உபாசகன் அவன் என்ன பண்ணுவான், அந்த தடங்கல்களை போக்கடிக்கிறதுக்கு வேண்டிய பிரயத்தனம்லாம் பண்ணணும். அதுக்கோசரம் அதை சொல்ல வேண்டியது நியாயம், அதை நாங்க ஒத்துட்டுறோம். ஆனால் போகார்த்த உபாஸ்தி ஹேதுஷு, போகார்த்தம் இந்த லோகத்துல அனுபவிக்க வேண்டிய போகங்கள், அந்த போகங்களை அடையறதுக்கு நமக்கு வேண்டிய சில உபாசனங்கள் இருக்கு. அந்த உபாசனை நமக்கு சித்திக்கணும்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு சில கர்மாக்கள் அங்கமா இருக்கு. வர்ணாசிரம தர்மங்களே இருந்து போட்டோம், தப்பு இல்ல, அவைகளாம் அங்கங்கள் தான். இது எப்படி ஒரு படிப்படியா போறது பாருங்கோ, முதல்ல வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிக்கணும், அதுக்கப்புறம் எந்த வித்தியை அனுஷ்டிக்கிறோமோ அந்த வித்திக்கு ஏற்ற அங்கங்களை கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். அதன் பிறகு அதுல தடையெல்லாம் வந்ததுன்னு அதுக்கு பிராயசத்தை அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிராயசத்தை அனுஷ்டிச்சு அந்த தடைகள்லாம் போயிடுத்துனாக்க அப்புறம் அந்த வித்திய சித்திக்கும். அந்த வித்திய சித்திச்சதுனாக்க அந்த வித்தியை அனுஷ்டிக்கணும். அதன் பிறகு திருமால சங்கல்பத்தினால நமக்கு எல்லா பலமும் கிடைக்கும், எல்லா பலமும் நமக்கு அது கிடைக்கும். அதனால இந்த கிரமத்துல போறது இப்போ அப்படி இருக்கச்ச, இப்ப இந்த போகார்த்தமான உபாசனங்கள், போகத்தை கொடுக்கக்கூடிய உபாசனங்கள், அதுக்கு எது ஹேத்து, அதுக்கு வேண்டிய அங்கங்களான கர்மாக்கள். அந்த கர்மாக்கள்ல இந்த அயம் அணுகச்சித்தாக, அயம் அயம்னாக்கா இது இப்ப சொன்ன பாருங்க, அது தடைகள் வரும், அதை போக்கடிக்கணும் அப்படின்லாம் சாதிச்சாரோ இல்லையோ, அயம் அணுகச்சித்தாக அமனி அது சொல்லப்பட்டது இங்க ஐகாரிகரணத்துல. கிம் முதா அத்திர அத்திர, இந்த சாஸ்திரத்துல, இதுவோ வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரத்துல போய் இது ஏன் சொல்லணும், இது வேண்டவே வேண்டாமே, இங்க தேவையே இந்த வேதாந்த சாஸ்திரத்துல. ஏன்னா முழுக்க முழுக்க பிரம்ம வித்தியை பத்தி சொல்ல வந்தது, அதுல போய் இதுக்கு சொல்லணும். முதா முதான்னாக்க கொஞ்சம் அஜ்ஞானத்தினால, சூத்திரக்காரரு அஜ்ஞானத்தினால இங்க இப்படி சொல்லிட்டேரா, ஏன் அத சொல்லணும், சொல்லவே வேண்டாமே. ஏன்னா முக்தி பல உபாசனம் சரி, போகார்த்த உபாசனம் அந்த விஷயம்லாம் எதுக்கு சாரம் பண்ணணும், அது தேவையே இல்லை. ஏன்னா பெருமாள் அது வந்து பெருமாள் இது அதுக்கு பதில் சொல்ற, இது சேர் சொன்ன அது வேண்டாம், அந்த மாதிரி நீ ஆட்சேபம் பண்ணாத, இங்க சொன்னது ரொம்ப சரியானது. ஏன் அப்படின்னாக்க பெருமாள் சொல்ற, க்ஷிப்ரம் மிமானுஷி லோகே சித்திர் பவதி கர்மஜா அப்படிங்கிற, கர்மஜா சித்தி, லோகத்தில் இருந்த க்ஷுத்திரமான பழத்தை ஆசைப்படுறவனுக்கு அதனுடைய சாதனமான கர்மாக்கள், க்ஷுத்ர வித்தியைகள்லாம் அனுப்பிப்பா, க்ஷுத்திரமான கர்மாக்கள்லாம், க்ஷுத்ர தேவதைகளை குறிச்சு சில கர்மாக்கள்லாம் அனுட்டிக்கிறான். நிறைய பேர் பினிசூன்யம் அத்தை பண்றது இத்தை பண்றது அல்பமான பலன்கள் அதெல்லாம் நிறைய பண்றார். இந்த மாதிரி நிறைய பண்ணினாக்கா அவளுக்குலாம் சீக்கிரம் பலன் கிடைச்சிடுறது, அதுல எல்லாரும் பிரவர்த்திக்கிறாளேன்னு பெருமாள் கஷ்டப்படுற. அதனால இதெல்லாம் சுத்திரமான உபாதனம் தான். அதுல எல்லாருக்கும் எப்படி புத்தி வருதோ, காமியே சுத்திரமான பலன்கள், காமிய பலன்கள், அதுல நிர்வீக்ன புத்தியா தோஷமற்ற அதாவது தடையே இல்லாத கர்மாக்கள் இவைகள் அப்படிங்கிற ஒரு ஞான அறிவினால புத்தியினால மதிஹி பததி, எல்லாருக்கும் சின்ன அதிர போயிடுறது, அதுதான் இதுவே இல்லையே தடையே இல்லையே அதை அனுப்பிச்சிடும்னாக்க நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். என்னத்துக்கு ஓதுறோம் இந்த மாதிரி அல்லாடணும், லகுவா நமக்கு கிடைச்சிருந்தது, சுலபமா கிடைச்சிருந்தது, எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு புத்தி உள்ள உழுந்துடுறது, மனசு உழுந்துடும். இதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி உழுந்துடும். அப்படி வந்ததுனாக்கா அது வரக்கூடாது. அதுல கூட தடைகள்லாம் வரும். அதுல வைராகியம் நமக்கு வரணும். அதாக அந்த காரணத்தினால, ஏன்னா நம்ம மனசெல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப மிருதுவான மனசு, கடினமான மனசே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம நம்பிடுறோம். சொல்றா சொல்ல முடியா சொன்னாக்கா பிரமா சொல்ற யாமி மாம் புஷ்பிதா வாச்சம் அப்படிங்கிற, அவன் பேசுறதுனா எப்படி பேசுவா தெரியுமா, நான் சூக்கா பேசுவா, அப்படியே ஆகர்ஷிக்கிற மாதிரி பேசுவா. அவ பேசுறதெல்லாம் கேட்டவனாக்கா அவ சொல்றதுதான் சரி, தேசிகன் சொல்றது தப்பு, எம்பெருமானார் சொல்றது தப்பு, நம்மாழ்வார் சொல்றது தப்புன்னு தோணிடும். இது நாஸ்திகவாதிகள்லயும் சரி, ஆஸ்திகவாதிகள் கூட குதிருஷ்டிகளாக விபரீதமான கல்பிப்பா. நம்மளே எத்தனையோ பேர் உபன்யாசம் இருக்கோம். எனக்கு என்ன சார் சுவாமி சாத்தியார் எழுதியிருக்கார், அவரே நேரையும் சொல்றாரு சுவாமியும் சாத்தியிருக்கார். எல்லாருக்கும் உபன்யாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உபன்யாசத்துக்கு கண்டாலே வெறுப்புன்னு சுவாமி சாத்தியார். அப்புறம் திருக்குழந்தையான உபன்யாசத்தை கேட்டவனே இவ்வளவு அபூர்வமான விஷயங்களா, ஸ்ரீமுட்டானவன் கேட்டு உபன்யாசம் கேட்டு அவ்வளவு அபூர்வமான எல்லாம் சாதிச்சிருக்காரு. வசுதா அவருக்கு உபன்யாசங்கனாலே பிடிக்காது. ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஆகர்ஷிக்கிற மாதிரி எல்லாரையும் இழுத்துடணும். அதுக்கு எந்த லெவலுக்கும் அவ போறா அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அதனால அந்த மாதிரி உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டுட்டு நம்ம புத்தி போயிடும் நீச்சமா. அதனால நமக்கு எல்லாம் மிருதுவான மனசு, அந்த மிருதுவான மனச தமக்கு தனக்கு உபயோகிக்கும்படி அவ உபயோகப்படுத்திட்டு வர்ற, தனக்கு எப்படி உபயோகமாகுமோ அந்த மாதிரி உபயோகப்படுத்திடுவ. அந்த மாதிரி உபயோகப்படுத்தினாக்கா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இத மாதிரி கூடாது. தத்ர வைராக்கிய பூம்னே, அதுல வைராக்கியம் உண்டாகணும். அந்த வைராக்கியம் பூம்னு ரொம்ப அதிகம், வைராக்கியம் நல்லா ஸ்திரமா நிறைய நமக்கு வரணும், நிறைய வரணும். ஏன் அது நிறைய வரணும்னா, ஷேமத்திர கஷத்திரி சாட்டில் அர்த்தபஞ்சகாதிகாரத்தில் சாய்க்கிறார், ஒரு கணர் இருக்கு, அது 32 அடி இருக்கும், அதுல ஒத்தன் அதுக்கு அதை வந்து நீந்தி கிடக்கணும்னு பாக்குறான். ஒருத்தன் முதலடியிலேயே கீழே வந்துட்டான், இன்னொருத்தன் 31வது அடியில விழுந்தான். ரெண்டு பேருக்கு என்ன வாசி, ரெண்டு பேரும் வித்தியாசமே இல்லையே, விழுந்தது விழுந்தது தான். முதலடியில் விழுந்தா என்ன, 31வது அடியில் விழுந்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓராம் அடியிலே 32 அடி துறவு தப்புவார், ஓராம் அடியிலேயே விழுந்ததோடு 31வது அடியிலேயே விழுந்ததோடு வாசி இல்லையரே அப்படின்னு சாதிக்கிறார். 1 அடியில் விழுந்தாலும் 31வது அடியில் விழுந்தாலும் அது கஷ்டம் கஷ்டம்தான். ஆனால் நமக்கு சர்வாத்மனா வைராக்கியம் உண்டாகணும். தத்ர வைராக்கிய பூம்னே, அதுல நமக்கு வைராக்கியம் நன்னா உண்டாகணும். அதுக்கோசரம் அதனால தத்ரத்யூக பிரசக்தி பவதி பலவதி, தத் பிரத்யூக பிரசக்தி. அதுல காமிய கர்மாக்கள்ல பிரத்யூகம் தடைகள்லாம் கூட பிரசக்தி வரும், அவசியம் வரும். அதுல தத் பிரத்யூக பிரசக்தி, பிரத்யூகம்ன தடைகள், தத் பிரத்யூகம் அதனுடைய காமிய கர்மாக்கள்ல கூட தடைகள்லாம் வரும், அது பிரசக்தி பவதி. அது சொல்றதுனால அது பலவதி பவதி, பிரசக்தி பலவதி பவதி. அது மாதிரி பிரசக்தி வருதுன்னு சொல்லி அதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்கோ, அதுல உழுந்துடாதீங்கோ, அல்பமான படத்துக்கோதனும் பிரவர்த்திச்சிடாதீங்கோ அப்படின்னுட்டு ஒரு சமாதானம். அது மாதிரி அது மட்டும் இல்ல, வித்யார்த்த காமியம் சாச்ச, வித்யார்த்த காமியம் வித்தியை அனுட்டிக்கிறான் ஒருத்தன், அதுக்கு வேண்டிய தீர்த்தம் போகங்கள் சரீரங்கள் எத்தனை இவைகள்லாம் தேவையாச்சு. நமக்கு பெருமாள் ஆராதனை தான் பண்றோம், அந்த பெருமாள் ஆராதனை பண்றதுக்கு கூட நமக்கு பணம் வேணும், புஷ்பம் இருக்கணும். நம்ம சக்தி வெறும் ஜலத்தை காமிச்சிட்டு போனா அதெல்லாம்னா எண்ணம் இருந்தாலும் நம்ம சாப்பிட முடியும். நம்மளா எப்படி சாப்பிடணும்? பெருமாளுக்கு ஆராதிச்சு அதுல நீதி இருக்கு பாருங்க, அததான் சாப்பிடணும். யஜ்ய சிஷ்டாதின சந்தகான்ற பெருமாள் பகவத்கீதை மூணாம் அத்தியாயத்தை நம்ம பண்ற யாகம், அதாவது பெருமாளுக்கு ஆராதனம், அதுல நீதி இருக்கிறத நம்ம சாப்பிடுறதுதான் அவன் தான் சாத்விகன், அவன் தான் உபாசகன். அப்படின்னு பெருமாள் சேர்க்கிறார். அதனால வித்யார்த்த காமியம், வித்தியக்கு வேண்டிய காமிய கர்மாக்கள், காமிய பலன்கள், அவைகள்லாம் கூட தோஷம். நமக்கு நமக்கு மழை இருந்தாலும் நமக்கு பயிரிட முடியும். பிரமாதிக்கு தமிழ் என்ன பண்ணணும்? தீர்த்தம் வேணும். மழையே பெய்யல, தீர்த்தமே இல்லைன்னா இப்ப என்ன பண்றது? அதனால சாட்ச வித்யார்த்த காமியம், வித்தியக்கு வேண்டிய காமிய வஸ்துக்கள், வித்தியை நொட்டிக்கணும் அதுக்கு வேண்டிய காமிய வஸ்துக்கள், அதெல்லாம் தானே கொடுக்கறது. இந்த வித்தியைகள்லாம் ஐக வித்தியைகள்லாம், அதனால இத பத்தி விசாரம் பண்ண தப்பு இல்லை. அத இங்க சாய்க்கிறார். அதனால இந்த ரெண்டு அதிகரணமுமே நல்ல பிரயோஜனத்தோடு கூடினது. அதனால தடங்கள் வராம பாத்துக்கணும், யோசிச்சு யோசிச்சு பண்ணணும் எதையும். அத சாய்க்கிறார். சோகம் பாருங்க, பிரத்யோகஸ்ய பிரசங்க க்ஷமயிஹ பரவித் கர்மணாம் தத்விதோத்யை போகாத்தோபாஸ்தி ஹேதுஷு அயம் அனுகதிதா கிம் உதாத்ரே சென்ன காமியே நிர்விக்ன புத்யா பததி மதிரதா தத்ர வைராக்ய பூம்னே தத் பிரத்யூஹ பிரசக்தி பவதி பலவதி ஸ்யாச்ச வித்யார்த்த காமியம். அப்புறம் இந்த முக்திபலாதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம், ஏவம் முக்திபல அணியமஹா, ஏவம் முக்திபல அணியமஹா ததவஸ்தாவதே ததவஸ்தாவதே ததவஸ்தா தாவத் பரியந்தம்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் எப்போ முக்தி முக்திபல வித்தியைகளுக்கெல்லாம் கூட அணியமந்தான் உடனே கிடைச்சணும்னு சொல்ல முடியாது. உடனேவும் கிடைக்கலாம், தாமதமாகவும் கிடைக்கலாம். அதுல தடை இருந்தது என்ன? தாமதமா அந்த வித்திய சித்திக்கும். தடை இல்லை என்னக்கா? தாமதம் இல்லை, உடனே கிடைச்சிடணும். அது கூட பிரம்மவித்யா பிரம்மவித் பாகவத பிரச்சாரம், அந்த பாகவத பிரச்சாரம் வந்து கூட பகவத பிரச்சாரமோ பாகவத பிரச்சாரமோ ஆச்சாரியாள்கிட்ட அபிச்சாரமோ எதுவும் கூடாது. அந்த அதை ஆதிசத்தம் போட்டுட்டார். அதனால எந்த அபிச்சாரமும் வரக்கூடாது. ஏன் முக்தி பல அணியமாக அந்த அபிச்சாரங்கள் எல்லாம் இருந்துருச்சோம்னா முக்தி பல வித்தியானது தாமதமாகத்தான் வரும். அந்த அபிச்சாரத்தை நம்ம அபராஷம் துவர்த்திக்கணும், அப்பதான் வரும். இல்லைன்னா வரவே வராது, தாமதமாகத்தான் வரும். அணியமாக ஏன்னா ததவஸ்தாவது அவதாரம், அவதாரம் உறுதியிட்டு சொல்லப்படுறது. பிரம்மேத அபிச்சார எல்லாம் இருந்ததுன்னாக்கா அது வரவே வராது, அதுதான் அவதாரணம். உறுதிட்டு சொல்றதுனால அது வராது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பிரம்மவித அபிச்சாரங்கள் முதலானவைகள்லாம் வராம நம்ம பார்த்துக்கணும். முடிஞ்ச வரையும் பேசிச்ச அடியேன்னு சொல்லுங்கோ, கைகூப்பிண்டு பேசுங்கோ, சிரிச்சுண்டு பேசுங்கோ. வந்து வார்த்தையாள கூட அவ மனசுல தைக்க கூடாது. ஏதோ நம்ம சொல்ற வார்த்தை கூட அவளை திச்சிடக்கூடாது, மனதுல குத்தக்கூடாது. குத்தி பேசுறதுன்றது தப்பு. அடைய எனக்கு அந்த புத்தி ரொம்ப நீச்சமா இருந்துச்சு. நான் தப்பு பண்ணிட்டான்னு திருப்பி திருப்பி குத்தி குத்தி காமிச்சுட்டு, அது ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பு. அதை எல்லாத்தையும் இப்போ சர்வாத்மா விட்டுட்டேன், நிறையமா விட்டுட்டேன். இவ்வளவு அபச்சாரம் எதுக்கு அது? அப்படியாவது ஒருத்தர கஷ்டப்படுத்தி அதுல நமக்கு திருப்தி என்ன வரப்போறது? அதனால வரக்கூடாது. அது மாதிரி பேச்சாகட்டும், மனசாகட்டும், உடம்பாகட்டும், எந்த விதத்தினாலையும் அபச்சாரங்கள்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கோசரம்தான் இப்படிப்பட்ட ஒரு அதிகரணம். இந்த மாதிரியாக 15 அதிகரணங்கள் இந்த பாதத்துல, மூணாவது அத்தியாயத்தினுடைய 4வது பாதம், அங்க பாதம்னு பேரு. அத இவ்வளவு அழகாக தீர்மானமா ரொம்ப சாதிச்சு முடிச்சேன். கவிதார்த்திகாய